முந்து மத கேளிக்கன் ஓடாத ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புத யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததி கராணி கிருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே பாதா பிதாயவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆதியத்தியனகுலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீவலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் கரச்சமஹதாஹ்வய பர்த்தநாத ஸ்ரீபக்திகார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரிவேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீளாத்துங்கஸ்தனகிரிகடீசுக்தமுத்போத்யகிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதிநிகடிதம் யாபலாத்கிருத்ய புங்கே யோகாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவயாண்டாள் அரங்கர்க்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நப்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த குடற்கொடிய தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணுஜித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிசந்தன யோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் யோதாமனன்ய சரண சரணம் ப்ரபத்யே. உந்து மதகளித்ரன் ஓடாத தோள் வலியன் நந்தகோபாலன் மர்மகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனதான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினதான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் தீரார் வலையொழிப்பார் வந்திதிரவாய் மகிழ்ந்தேரோ ரெம்பாவாய். இந்த பாசுரம் அடுத்த பாசுரம் அதற்கடுத்த பாசுரம் மூணு பாசுரங்களிலே நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார்கள் என்று வரும். நப்பின்னை பிராட்டியை புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு கிருஷ்ணனை சென்று சரணாகதி அடைகிறார்கள். புருஷகாரம் என்றால் பகவானுக்கு நம் விஷயமாக எடுத்து உரைப்பவர். பகவானுக்கு கோபம் இருக்கலாம் ஆசிரியர்கள் பண்ண அபராத விஷயத்திலே, ஆனால் பக்கத்திலே லட்சுமி பிராட்டியானவர் எடுத்து சொல்வாரா, இவன் நம் குழந்தைதானே அப்படின்னு எடுத்து சொல்வாரா. அதுபோல கிருஷ்ணாவதாரத்திலே நப்பின்மை பிராட்டி இருக்கா. அதனால புருஷகாரம் என்று பெயர் இருக்கு. அந்த புருஷகார சம்பந்தத்தை இங்கே மூணு பாசுரங்களிலே சொல்லுகிறார். ஆச்சாரிய விஷயத்துல பார்க்கும்போது ஆச்சாரியன்தான் நல்ல புருஷகாரம். புருஷகாரம்னா அப்படின்னா சிபாரிசுன்னு சொல்றார். பெருமாள் கிட்ட போய் நம் விஷயத்தை எடுத்து சொல்றவர். வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து அப்படிங்கிற நாம சொல்றதை கேட்டு அங்க போய் கேட்பித்து லட்சுமி பிராட்டி ரெண்டு பண்ற. அந்த மாதிரி ஆச்சாரியனும் நம்மளுடைய பொறுப்பை எல்லாம் பகவான் கிட்ட ஒப்படைக்கிறவரே ஆச்சாரியன் தானே. சரணாகதி பண்ணும்போது நமக்காக ஆச்சாரியன் சரணாகதி பண்றார். அப்ப சரணாதிபரணம் பிரார்த்திச்சா அதை அப்படியே கேட்டு நேர பகவான் கிட்ட போய் அதை விஜயானம் பண்ண விஜயாபனம் பண்ணக்கூடியவராக ஆச்சாரியன் இருக்கார். சேர்த்து வைக்கிற கடகர் எம்மை சேர்விக்கும் வண்டுகளே அப்படிங்கிற நம்மாழ்வார் ஆச்சாரியர்கள் தான் நம்மை சேர்விக்கும் வண்டுகள். அந்த மாதிரி அவர் சொல்றபடினால புருஷகாரமாகவும் ஆச்சாரியனை நாம கொள்ள வேண்டும். அதனால இந்த மூணு பாட்டையும் அப்படி அனுபவிக்கலாம். முதல்ல இந்த பாட்டுல இந்து மதகளித்திரன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னே எழுந்திரனும் எழுப்புறாள். நந்தகோபாலன் எப்படிப்பட்டவன்னா இந்து மதகளித்திரன் யானையை பிடிச்சி தள்ளுவானா. யுத்தத்துல யானை யுத்தம் நடந்தா தம் மார்பினாலே யானையை பிடிச்சி தள்ளுவான். யானை தன் சக்தினாலே இவரை பிடிச்சு தள்ளும், கடைசியில யானை தான் பின்னாடி போகுமா. அந்த அளவு உந்து மத கழித்தான், மதம் பிடித்த யானை உந்தக்கூடிய ஓடாத தோல் வலியன் அப்படின்னு இருக்கு. ஆச்சாரியர்கள்லாம் உண்டு மத கழித்திரன் அப்படின்னு ஆச்சாரியனை சொன்னதா அர்த்தம். மதம் பிடிச்ச யானை அப்படின்னா மதம் பிடிச்சு வாதத்துக்கு வரக்கூடியவர்கள்லாம் யானை மாதிரி இருப்பாங்க. எங்களை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரா ஆத்தியாளுவான் ஒருத்தர், எங்களை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தார். ஆனா ஆள வந்தா ஜெயிச்சேன். கிருஷ்ணமிஷ்ணன் ஒருத்தர், எங்களை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஸ்ரீரங்கத்துல வந்து அரைகோவில் விட்டார். வேதாந்த தேசியம்தான் ஜெயிச்சேன். அதனால மதம் பிடிச்சு அகங்காரத்தோடு கூட எங்களை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு பாண்டித்யத்தை கையில வச்சுட்டு யார் வாதம் பண்ண வராலோ அவர்களை எல்லாம் பிடித்து தள்ளி விடுவார்கள். இவர்களுடைய சாமர்த்தியம் இது, எம்பெருமான் தந்த சாமர்த்தியம் இது. அதனால உந்து மதகளித்தன், மதம் அப்படின்னா அகம்பாவம் அது இவர்களுக்கு இருக்கு. இல்லதான் வாதத்துக்கு வரமாட்டான் விடுவா. நான் விக்ரிஷ்ய கதாம் குறியாதுன்னு இருக்கு. இருமையானா பண்டிதாரோட வாதம் பண்றேன்னா பண்ணக்கூடாது, தேவையானாதான் பண்ணணும் இருக்கு. இல்லட்டா அது தோஷமா மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு. தேவையானாதான் வாதம் பண்ணணும், க்ஷத்திரியர்கள் தான் தேவையானாதான் யுத்தம் பண்ணணும். பெருமையான பக்கத்து தேசத்துல போய் யுத்தம் பண்ணக்கூடாது. ஒருவேளை அந்த தேசத்துல ஏதாவது குடும்போல் ஆட்சி இருந்தா அப்ப போய் யுத்தம் பண்ணணும். அந்த மாதிரி தேவையானாதான வாதம் பண்ணணும். பெருமையான வாயம் பண்ற நான் தான் பெரியவன் அப்படிங்கறத காமிக்கணும்ங்கிறதுக்காக அவர்கள மதம் பிடிச்சு யானையா இருக்காளா விஷயம் தெரிஞ்சவாளா இருக்க அப்படின்னால. அப்போ சுவாமி தேசிகன் சிம்மமா இருக்க, யானையா இருந்தா சிங்கமா இருக்காது, கவிதாத்திக சிம்மம். அதனால யானை பிடிச்சு தள்ள முடியும். குந்து மதகள் இஷ்டன் அப்படி அவர்களை எல்லாம் வாதத்துல ஜெயிக்கக்கூடியவன் அர்த்தம். ஓடாத தோல்வலியன், இவருக்கு என்னன்னா இவர் திரும்பி ஓடி வர மாட்டார். யுத்தத்துக்கு போயாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ புறங்காட்டி ஓடுதல் ஒண்ணு உண்டு இல்லையா, அது கிடையாது இவர்கிட்ட. அதாவது வாதத்துக்கு போயாச்சு அப்படின்னா பின் வாங்கறது கிடையாது. வாதத்துக்கு போனா எப்பவுமே ஜெயத்தோட தான் ஒருவர் அவிஜித்திய நிவர்த்தட்டைன்னு வரும் ராமாயணம். ஜெயிக்காமல் திரும்பி வரமாட்டார் அப்படின்னு. அவ அந்த மாதிரி ஒரு தோல் வலி பலம், தோல் பலம் என்ன ஆச்சாரியாளுக்கு அப்படின்னா ஞானம் தான் தோல் பலம், வேற ஒண்ணும் கிடையாது. ஞானம் அப்படிங்கிற பலம் இருக்க அப்படின்னாலே தக்க பாண்டித்யத்தாலே நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகம். எனக்கு இருக்கிற தக்க பாண்டித்யத்தினாலே நான் நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம், எது வேணாலும் இதுதான் ரைட்டு அப்படின்னு சொல்லி அவாட தப்பும் சொல்லிடலாம். இருக்கிறதே இல்லைன்னு சொல்லலாம், இல்லாத இருக்குன்னு சொல்ல முடியும். எல்லாம் சொல்றதுக்கான சாமர்த்தியம் எனக்கு இருக்கு, தேசிகனுக்கு இருந்தது. ஆனா என்ன பண்ணான்னா தக்க பாண்டித்யத்தாலே நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாமா இருக்க பிரமாண சரணராய் கோருவது. இன்னத்தான் சாதிக்கலாம், ஆனா என்ன பண்ணுவோம் கேட்டா பிரமாணம் என்ன சொல்றதோ அதான் கேட்டேன். வேதங்கள்லாம் என்ன சொல்றதோ ஆச்சாரியர்கள் எல்லாம் என்ன சொல்றாலோ அதான் கேட்டேன், வேற எதுவும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற. அதனால ஓடாத தோல் வலி அப்படின்னா எத்தனை பேர் வாதம் பண்ணாலும் சரி அவர்களோட மல்லு கட்டு நின்று அவளை ஜெயிக்க முடியாது ஒரு பலம் அது இருக்கு. ஒரு சமயம் திருவேந்திபுரம் அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசத்துல சுவாமி தேசிகனோட வாதம் பண்றதுக்கு நிறைய பேர் வந்தா, எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து வாதம் பண்றான். அதாவது ஒத்த ஒத்தரா வாதம் பண்ணா வச்சுக்கோங்க அவர் ஜெயிச்சோட. அதனால எல்லாரும் சேர்ந்து, நாங்க எல்லாரும் சேர்ந்து வரோம் வாதத்துக்கு, நீ என்ன பண்றீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவராக கிரமேண அப்படின்னு வரும். காத்துல சிம்மம் இருக்கேன், அது திடீர்னு இந்த நாட்டு பக்கம் வந்து அடிச்சு போடும், புலி மிருகங்கள்லாம் அடிச்சு போடும். கிராமங்கள்லாம் காத்தோரமா நிறைய கிராமங்கள்லாம் உண்டு. அந்த கிராமங்கள்ல இருக்கவர்களுக்குலாம் இன்னைக்கு ஆபத்து தான், சிம்மம் புரியும் எப்ப வேணா வரலாம். ஆனா அவள ஜாக்கிரதையா இருப்பா, இதுக்கேத்த மாதிரிதான் இருப்பா. ஆனா இந்த நாட்டுல இருக்கிற மிருகங்களுக்குள்ள அதெல்லாம் என்ன பண்ணுவோம், இப்ப கிராமம்னு இருந்தா பசுமாடு ஆடு இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதுக்குள்ளதான் ஆபத்து வரும். அதுல ஒரு காட்டுல இருந்து சிம்மம் வந்து வந்து மிருகங்களை அடிச்சு போட்டுருந்துதான். அப்ப அந்த மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டு, அது மாதிரி அடுத்த நாள் சிம்மம் வரச்ச இங்க இருக்கிற மாடு ஆடு என்னென்ன இருக்கும் மொத்தம் ஒண்ணு சிம்மம் இருக்கு எல்லாம். அந்த சிம்மத்தை எங்கேயாவது 100 மிருகம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சிம்மத்தோட சிம்மம் ஓடிய போயிருப்பான். சிம்மம் எப்படி நிக்கணும், ஒன்னு ரெண்டா இருந்தா பரவாயில்ல, காளைகளும் மாடுகளும் எல்லாம் சேர்ந்து ஒண்ணு. அந்த மாதிரி தேசியம் வந்து கவிதார்த்திக சிம்மம் வந்து, அதனால இந்த சிம்மத்தை ஜெயிக்கிறோம்னா நாம வந்து எல்லாருமா சேர்ந்து வரணும் அப்படின்னு நினைச்சு அவர்கள் எல்லாருமா சேர்ந்து வந்தாலும், ஆனா அங்க வேணா சிம்மம் தோத்து போச்சு, இந்த சிம்மம் தோக்காது. ஏன்னா இது அவதார புருஷன் சிவன், அதனால அவர்கள் மொத்த பேரையும் வாதத்துல ஜெயித்தார் அப்படின்னு. அதான் ஓடாத தோல்வி இவருக்கு இருக்கிற பலம். அழகா சொல்றார், மாதவனார் வட கொங்கில் வாணியாற்றின் வன்னிகை நன்னடன் கண்டு மகிழ்ந்து வாழும் போது, இவை நாம் பொன்னை நகரின் முன்னாள் புனராத பரமத போர் குறித்தோமே. ஒரு போர் ஒண்ணு, ஒரு யுத்தம் ஒண்ணு, பரமத போர், உயர்ந்த மதம் எது அப்படிங்கறது யுத்தம். அதுல அவள் எல்லாம் வந்திருக்காள், சண்டை போட்டோங்கிறார், நாங்க உடலையே அவ வந்திருக்காளேங்கிறதுக்காக, சரி பரவாயில்ல நீங்க அப்படி சொல்லிக்கோங்க நான் அப்படி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமோ இல்லையோ, ஒரு சமாதானமா போலாமோ இல்லையோ, ஆனா போல என்ன என்ன உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு பிரமாணமுமே இல்லாம நீங்க ஏன் சொல்றோம், அப்போ அவங்க இத ஒரு கை பார்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இறங்க, ஐந்து மாணவர்கள் முன்னாள் புணராத பரமதத்தோர் பூரிப்போம், எல்லா மதத்துக்கும் பதில் சொல்லி அந்தந்த மதத்தில் இருக்க தோஷங்களை எல்லாம் சொல்லி நீங்க போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. ஒரு ஒருத்தராவே ஓடாத தோல்வலியன் எல்லாரையும் ஜெயிச்சார். அது ஒரு புஸ்தகமா எழுதினா அதுக்குதான் பரமத பங்கம், பரமத பங்கம், பிற மதத்தை பங்கம் செய்வார். சுவாமி ராமானுஜர் இருக்கும்போது ஒரு சமயம் 800 ஜெயினர்கள் வாதத்துல வந்தார். ஜெயினர்கள் அவர்கள் நல்ல நியாயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுவான், தர்க்க சாஸ்திரங்கள்லாம். 800 பேர் வந்தா இந்த 800 பேரும் உங்களால் ஜெயிக்க முடியுமா பாக்கலாம் அப்படின்னா எல்லாருமே பெரிய வந்துகிறார். ராமானுஜர் என்ன நீங்க அப்படி இருந்து வாதம் பண்ணுங்க, நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு, ஆனா என்ன பார்க்க கூடாது நீங்க நடுவில் திரை போட்டுடணும் அப்படின்னா. சரி என்ன நடக்கிறது, திரைக்கு முறையா திரைக்கு பின்னாடி என்ன நடக்கிறதோமா, என்ன நடக்கிறதோ பார்க்க கூடாதுன்னு. அதுக்கப்புறம் திரையை சேர்த்துட்டான், பின்னாடி அந்த பக்கம் ராமானுஜர் இருந்தா இந்த பக்கம் ஜெயினர்கள் எல்லாம் இருந்தான். இப்படிதான் வாதம் பண்ணா 800 பேரை நீங்க கேளுங்கன்னு கேட்டுட்டே இருக்கான், மாத்தி மாத்தி ஒருத்தர் மாத்தி அடுத்தவர் கேட்கல, ஒரே சமயத்திலேயே நிறைய பேர் கேட்கறான். ஆனா ராமானுஜர் அத்தனை பேருக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. திரைக்கு பின்பக்கத்துலேருந்து 100 பேர் கேள்வி கேட்டா 100 பேருக்கு பதில் சொல்றாரு. அங்க வரைக்கும் ஆச்சரியமா இருக்கு, திரைக்கு பின்னாடி என்ன நடக்கிறதுன்னு தெரியல. மறுபடியும் தரை கிட்ட வந்து பாக்குற, தரையை திறக்கல, அதுவே ஏதாவது தெரியுமா பாக்குற, உள்ள எப்படி இருக்காரு பார்க்க கூடாதுன்றது அது போட்டிருக்காரு. 800 பேருக்கு பதில் சொல்லும் போது ஒருத்தரா இருந்தா பதில் சொல்ல முடியாது. அதனால ராமானுஜர் வந்து தன்னுடைய பழைய ரூபத்தை எடுத்து வந்துட்டார். இவர் அவதாரம் தானே, ஆதிசேஷன் ரூபத்தை எடுத்து வந்துட்டார். ஆதிசேஷன் 1000 தலை, 1000 தலையை எடுத்துன்னு அதுல 800 தலை பேசிட்டு 200 தலை எலும்பு இருக்கு. அந்த மாதிரி அவளுக்கு பதில் சொல்லிட்டார். ஏன் தர திறக்க கூடாதுன்னு சொன்னார்னா, திறந்தா அவன் ஓடுவான், அந்த விஷம் தாங்க முடியாது அவளால, வாயை திறந்தா விஷம் தக்கிறவன் ஆதிசேஷன். அதனால சத்துருக்கள் நிக்க முடியாது, இதுல ஒரு தலை இருந்தா பரவாயில்ல, 800 தலை இப்ப விஷயத்த கக்கின்றதுன்னா எப்படி இருக்க முடியும், திரையை திறந்தா பஸ்மம் ஆயிடுவான், அதனாலதான் திறக்காத அப்படின்னு சொல்லி இருக்காராம். அப்படி இந்து மதகணித்திரன் ஓடாத தோல் வலியன், யாரும் ஓடி போகாத மாதிரி அவர் தோல் பலம் வச்சிருந்துட்டார். ஆனா எதிர்பட்சத்துல யானையே வந்தாலும் பிரிச்சு தள்ளிடுவார். அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள் நந்தகோபாலன் வருமகளே. நந்தகோபாலனுக்கு ரொம்ப வேண்டியவர்கள் ஆச்சாரியர்கள், கிருஷ்ணன் உச்சவம் கிருஷ்ணனுக்கு வேண்டியவர்கள், அதனாலதான் மருமகளே. நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைசி ரமாயி. அவன் வந்து எழுந்துக்கலையா, ஒருவேளை இருக்காளா இல்லையான்னு தெரியணுமே, அவன் இருக்காளா இல்லையா அப்படின்னு கேட்டா வாசனை வருது, அதனால கட்டாயம் இருக்கான்னா, அவ திருக்குழல்ல இருந்து வாசனை வருதான், அதனால அவ குழல்ல இருந்து வாசனை வருது, இந்த வாசனை அவ குழல் தான் என்ன தெரியும், அதனால கந்தம் கமழும் குழலா இருக்கான் அது, அதனால அவ இருக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆச்சாரியர்களுக்கு என்னன்னு கேட்டேன்னா, அவளுக்கும் எப்போ ஒரு வாசனை இருக்கு, இந்த வாசனைங்கிறது ஞான வாசனை, கிரியா வாசனை, அனுஷ்டான வாசனை, சத்துவ வாசனை எல்லாம் உண்டு. இவர் இவருடைய ஞானம்ங்கிறது அதனுடைய வாசனை எல்லா இடத்துக்கும் பரவும், பல சிஷ்யர்களுக்கு பரவும். இவருடைய அனுஷ்டானம்ங்கிறது அதனுடைய வாசனை பல இடத்துக்கு பரவும், இதை கொண்ட அனுஷ்டானத்தை எல்லாரும் பண்ணுவான், அதனால வாசனைங்கிறது ஒரு இடத்துல இருக்காது, அது எல்லா இடத்துக்கும் பரவும். அந்த மாதிரி இவருடைய ஞான அனுஷ்டான வைராக்கியாதி வாசனைகள்லாம் எல்லா இடமும் பரவலாம், எல்லா திக்குலையும் பரவலாம். அதனால கந்தம் கமலும் குழலி, வாசனோடு கூடிய குழல் உடையவளே அப்படின்னு ஆச்சாரியதான் சொல்றோம். கடை தீரவாய், எங்களுக்கும் இந்த கடை சொர்க்கவாசல் கடையை திறந்து வைக்க வேண்டும், அதாவது மோட்சத்துக்கான கதவை திறந்து வைக்க வேண்டும். வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், சமயம் ஆயிடுத்துங்கிற வந்து எங்கும் கோழி அழைத்தனகான், எல்லா இடத்துலயும் கோழி வந்து பூவை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ஆச்சாரியன் கிட்ட என்ன கேட்டா, கோழிகள் அப்படின்னா சத்வோத்தரமான காலத்திலே பாகவதர்களை எழுப்புவார், கோழி தானே எல்லாரும் எழுப்புறது கூ கூன்னு கட்டி, ஆனா ஆச்சாரியர்கள் தான் கோழிகள், அவா தூங்குறது கிடையாது, நம்மளையும் தூங்க விட்டுறது கிடையாது, அவா தூங்குறது கிடையாதுன்னா அவா ஞானவான்களா இருக்காங்க, நம்மளையும் தூங்க விட்டுறது நம்மளையும் ஞானவான ஆக்கிறேன். அவளுக்கு தூக்கம் அப்படி இருட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதாவது ராத்திரின்னு ஒண்ணு இருக்கு, பகல் ஒண்ணு இருக்கு. அழகா உத்தரவு சொல்ற, யானிசா சர்வபூதானா சஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி, சஸ்யாம் ஜாகர்த்தி பூதானி சானிசா பஸ்யதோ என்ன, எது இருட்டா இருக்கோ அதுல முடிச்சுட்டு இருப்பாங்க யாரு, இந்த யோகி சர்வபூதான் எல்லாருக்கும் எது இருட்டோ அப்ப அவன் முடிச்சுட்டு இருப்பான், எல்லாருக்கும் எது எல்லாரும் எதிர முடிச்சுட்டு இருக்காரோ அதுல அவர் தூங்கிட்டு இருப்பாங்க, எல்லாரும் எதுல முடிச்சுட்டு இருக்கா அப்படின்னா லௌகிக விஷயங்களை அனுபவிக்கிறது முடிச்சுட்டு இருக்கான், அதுல அவர் தூங்கிட்டு இருப்பான். எல்லாரும் எதிர தூங்கிட்டு இருக்கானா பகவத் விஷயத்துல தூங்கிட்டு இருக்கா, ஆனா அதுல அவர் முடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு, அதனால அவளுக்கு எதில் இருக்கோ அதுல ஒரு முடிச்சும் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரியாக அவர்கள் எப்பவுமே முயற்சின்னு இருக்க அப்படின்னால கோழின்னு சொல்லுவார், கோழி தான் காற்றால எல்லாரையும் எழுப்புறவனே நம்மளையும் எழுப்புற அப்படின்னால அதனால கோழி அப்படின்ற வந்து எங்கும் கோழி அழைத்தனக்கா, எத்தனை பேர் இருக்கா, ஒன்னு ரெண்டு ஆச்சாரியர் இருந்தா பரவாயில்ல, ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் ஒரு ஒரு ஆச்சாரியன், ஒருத்தருக்கு ஒருவர் அப்படின்னு ஆச்சாரியன் அப்ப வந்து ராமானுஜர் 74 பேர் விமாசனத்துல நியமிச்சுட்டு போட்டார், ஆனால் ராமானுஜருக்கு அப்புறம் 74 ஆச்சாரியர், மாறி மாறி மாறி இன்னும் நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய ஆச்சாரியன் இருக்கா, அதான் அவர்கள் எல்லாம் தான் கோழிகள், எல்லாரையும் எழுப்புறவர்கள் அப்படின்னு வந்து எங்கும் கோழி எல்லாரும் வந்துட்டா, எல்லாருக்குமே எல்லாரும் வந்து கோழிகள்லாம் அழைக்கிறது பார், நீ எழுந்துரு அப்படின்னு எழுப்புறா ஆச்சாரியர்கள்லாம் கூப்பிடறான். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், மாதவி கொடி பந்தல் இருக்கு அதுல குயில் இருக்கு அது குயின் இருக்கான் அப்படின்னு எழுப்புறான். குயில் தான் யாரு அப்படின்னு கேட்டா மகரிஷி, மகரிஷிகள்னா குதந்தம் ராமராமே தி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம், வால்மீகிங்கிறவர் குயில்னார், என்ன கவிதை அப்படின்னு ஒரு மரத்துல ஏறி உட்காந்து ராமராமனு கூஜந்தம் கூஜனம் பண்ணிட்டு இருக்க சத்தம் போட்டுருக்க, அதனால ஆச்சாரியர்கள் தான் குயில் எப்படி மதுரமா கூவுமோ அது மாதிரி ஆச்சாரியர்கள் மதுரமா சொல்ற குயில் மாதிரி வார்த்தை பண்ற, குயில் காத்தால சீக்கிரம் இருந்து கூவ ஆரம்பிச்சு, அது மாதிரி இவர்களும் சீக்கிரம் இருந்து கூவ ஆரம்பிச்சுடுற சம்சாரத்திலே என்ன அர்த்தம். அதனால வந்து எங்கும் கோழி அழைத்தனகான், எல்லா இடத்துலயும் கோழி வந்து எழுந்திருக்கு, இன்னும் நீ எழுந்துக்கலேன்னு அர்த்தம், அது ஒண்ணு எழுப்புறதே இன்னுமா எழுந்துக்கல அப்படின்னு அர்த்தம். அதனால எங்கும் எல்லா இடத்துலயும் அவர் இருக்கார், ஆச்சாரியர்கள் பல ஆச்சாரியர்கள் இருக்கா பல இடத்துல, அதான் சொன்னேன் தேசிகன் வரைக்கும் அதாவது ராமானுஜர் வரைக்கும் ஒத்த பரம்பரை தான், அதுக்கப்புறம் பல பரம்பரை 74 பேர் வழியா மாறி மாறி மாறி மாறி வந்துட்டே இருக்கு, அதான் எங்கும் அப்படிங்கிற அம்மா எல்லா இடத்துலயும் தான் ஆச்சாரியர்கள் இருக்கா, ஸ்ரீரங்கத்தை கூட அங்க 4 ஆச்சாரியர் இருக்கா, காஞ்சியத்துக்குன்னா அங்க 3 பேர் இருக்கா, திருப்பி கூட அங்க 2 பேர் இருக்கா, அதனால எல்லா இடத்துலயும் ஆச்சாரியர்கள் நிறைஞ்சிட்டு இருக்காளே நீ எழுந்து வா, வந்தெங்கும் கோழி அழைத்த நகான் என்ன கேட்டா, மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான், மாதவி கொடி ஒன்று இருக்கு அந்த மாதவி பந்தல் வச்சிருக்கான், அந்த பந்தல் மேல குயில் கூவ ஆரம்பிச்சிருக்கான், பல்கால் குயிலினங்கள் குயினகான் பல தடவை குயில் கூவுறது, மாதவி பந்தல்னா என்ன அதாவது இவர்கள்லாம் பட்சிகள் கூவ கூறியவர்கள், வால்மீகி கோக்கிலம் கிராமம் சுக்கருக்கு அவருக்கே சுக்கர் பேர் கிளினே பெயராச்சு அவருக்கு, குயில் கிளி மாதிரி இருக்கா, இதெல்லாம் மாதவி பந்தல் மேல இருந்து அந்த குயில் குயிலானது கத்தும். ஒரு மரத்திலேயோ ஒரு கொடியிலோ எங்கேயாவது இருந்துதானே குயில் கத்தும். அந்த மாதிரி இந்த ஆச்சாரியர்களும் என்ன பண்றா, அவ ஒரு இடத்துல நிக்கிறா, நின்றுதான் உபதேசம் பண்ணிட்டு இருக்கான். எங்க நிக்கிறானா, சித்தம் சத்சம்பிரதாயே திரதியமனகம் அப்படிங்கிற நல்ல சம்பிரதாயத்துல நிக்கிறாவா, ஊற்றமா நிக்கிறான். அதுல இருந்து அங்கிருந்து உபதேசங்கள்லாம் எல்லாம் பண்ணி இல்லட்டா வேதங்கள், வேதத்தினுடைய சாக்கைகள் இருக்கா. வேதங்கள்னா மரங்கள்னு சொல்றது எப்போதும், ஏன்னா நிறைய கிளைகளோட இருக்கு அப்படின்னால சாக்கைகளோட இருக்கு அப்படின்னா வேதத்தை மரம். அந்த மரத்துல பல்கால் குயிலினங்கள் குயிலினா நிறைய குயில்லாம் வந்து சத்தம் போட்டு மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினதான் பந்தார் விரலி ஆச்சாரன் எழுப்புறான். பந்து இருக்கக்கூடிய விரல் உடையவளே நம்ம கையில பந்து வச்சுட்டு இருக்கா, யாரு நப்பின் பிராட்டி கையில பந்து வச்சுட்டு இருக்காளாம். பந்துங்கிறது லீலைக்காக பந்து விளையாடுற வழக்கம் போல, அதனால பந்து கையில வச்சுட்டு இருக்காளாம். அதனால வியாக்கியான பெரியாட்சியில ரொம்ப அழகா சொல்ற, பந்து ஏன் அவர் கையில வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, கிருஷ்ணனுக்கும் நப்பின் பிராட்டிக்கும் பந்து விளையாடி போட்டி வச்சுட்டு அந்த போட்டியில கிருஷ்ணன் தோத்து போய் அந்த பந்து அவர்கிட்டே கொடுத்துருவாங்க, நீ ஏன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அப்படிப்பட்ட பந்து அது அப்படின்னா. அதுல என்ன கேட்டானா, இந்த மாதிரியாக இவர்களுக்குள்ளே பிரணயத்தினாலே போட்டி நடக்கும்போது அதுல யார் தோக்குறாளோ அவதான் ஜெயிங்க இப்படி கணக்கு, ஏன்னா பிரணயத்துல அவ ஜெயிச்சிருவான். அதனால அப்ப நப்பின் பிராட்டி கையில என்ன பண்றாங்க, பந்து வச்சுட்டு இருக்க. ஆச்சாரியன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் கையில பந்து வச்சுட்டு இருக்க. எது அப்படின்னு கேட்டா, பூமி, இந்த பூமியை கையில வச்சுட்டு இருக்க. பூமி தான் பந்து, பூப்பந்து மாதிரி இந்த பூமியை தங்கையில வச்சுட்டு இருக்காரு. பெருமாள் பார்த்தார், பூமியில இருக்கிறவா எல்லாரையுமே நல்ல கதிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் பார்த்து பார்த்து கடைசியில தன்னால முடியாமல் இவர்கிட்ட கொடுத்துட்டார். ஆச்சாரியன் கிட்ட நீர் பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்துல உடையவர்கிட்ட ரங்கநாதன் கொடுத்தான்னு வரும். அந்த மாதிரி நீர் பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்னா அவர் பார்த்து பண்ணிக்கிறாரா எல்லாம். சாக்ஷான் நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்தியமயி தனும் மக்னான் உத்தரதே நோக்கானே காருண்யா சஸ்திர பாணினா. சாட்சா நாராயண தேவன் தான் ஆச்சாரியனா வந்து அவதாரம் பண்ற ஸ்லோகம் என்ன அப்படின்னு, பீமே நித்யம் பவஜல நிதௌ மஜ்ஜதாம் மாணவானாம். சமுத்திரத்துல சம்சார சாகத்தை மூழ்கின்றிருக்காளாம். ஆலம்பார்க்கம் அவளை பிடிச்சு எடுக்கிற, ரெண்டு பேர் எடுக்கிறான்னு சொல்லுங்க. பிரஜாசாரம் பகவான் கையில ஆயுதங்கள் தான் வச்சுட்டு இருக்க, நிறைய சங்கம் சக்கரம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்க. நீ என்ன பண்ணுவே அப்படின்னா, சஸ்திரங்கள் கையில இருக்கு அவர் கையில, சஸ்திரங்களை கையில வச்சுட்டு சமுத்திரத்துல தள்ளாடிட்டு இருக்கணும் போய் சஸ்திரத்தினால எடுக்க முடியுமான்னா, நான் சக்கரத்தை பிரயோகம் பண்ணி உங்க எடுக்கிறேன்னு சொல்ல முடியும். சக்கரங்கிறது அசுரர்களை சம்மாரம் பண்றதுக்கு உதவும். கீழே சம்சார காலத்துல யாரு தவிச்சிருக்காளோ அவளுக்கு உதவத்துக்கு சஸ்திரங்கள்லாம் உதவா. பகவான் என்ன பண்ற, சஸ்திரங்கள்லாம் உதவாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை சிக்ஷிச்சுட்ட ஆச்சாரியன. அவர் என்ன பண்ற, சஸ்திரத்தை நீட்டி சாஸ்திரம் ஆக்கிட்ட, அதை கையில வச்சுட்டு இருக்காரு. சாஸ்திரத்தை கையில வச்சுட்டு இவர்களை எல்லாம் தூக்கி விட்டு இருக்காராம் எல்லாரும். பிரஜாசாரம் பிரகிருதி மகதா மூலபாகேனஜுஷ்டம் சாகாபேதை சுபகமனகம் சாஸ்வதம் சாஸ்திர பாணி. அந்த கைக்கு சாஸ்திர பாணி, ஞான கை அப்படிங்கிற அம்மாழ்வார், ஞான கை தா என் ஞான கை கொடுங்கிற. அப்படியாக பந்தா விரலி, ஒரு கையிலே லீலோபகரணமாக இந்த ஜெகத்தை வச்சுட்டு அதை காப்பாற்றினான்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் கிருஷ்ணன் ஆச்சாரியன் நடுவில் இருக்கார். ஒரு பக்கம் கிருஷ்ணன், இன்னொரு பக்கம் இந்த ஜீவர்கள். இந்த ஜீவர்களை லீலையா அவர் வந்து இங்கிருந்து அங்க கூட்டணும் போறான். அந்த பொறுப்போட இருக்கார். ஜெகத் புண்ணிய மகாபலகா, ஜகத்தை எல்லாரும் பண்ண, அதாவது தேசியனுடைய அவதாரத்தை பத்தி சொல்லச்ச தேசிய சஸ்திரத்தை சொல்றா, ஜெகத் புண்ணிய மகாபலம். ஒரு நல்ல குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கும் வச்சுக்கோங்க, பிறந்த நல்ல குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அம்மா அப்பா பண்ண புண்ணியம் அப்படின்வா. இன்னும் அந்த குழந்தை ரொம்ப விசேஷமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, அவ குலத்துல பெரியவா பூர்வர்கள் எல்லாரும் பண்ண புண்ணியம், முன்னாடி அம்மா அப்பா மாத்திரம் இல்ல எல்லாரும் பண்ண புண்ணியம் அப்படின்வா. அந்த மாதிரி இப்ப தேசியன் அவதாரம் பண்றாரு இல்லையோ, இது யார் பண்ண புண்ணியம் அப்படின்னா, லோகத்திற்கு மொத்த பேரும் வந்த புண்ணியம் தான் அவதாரம் பண்ணிருக்கான். ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்லை, இங்க இருக்கிற ஜீவர்கள் எல்லாரும் புண்ணியம் பண்ணி அதனுடைய பலனாதான் இப்படி ஒரு குழந்தை பிறக்கும், இல்லட்டா அப்படி ஒரு குழந்தை பிறக்காது. ஜெகத் புண்ணிய மகா பலன் அப்படி அவதாரம் பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த மாதிரியாக லோகம் முழுக்க உத்தரணம் பண்றதுக்காக, இல்லாட்டா தேசியன் அவதாரம் பண்ணி இன்னைக்கு 750 வருஷமா இருக்கும். 750 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கும் நம்ம பாராயணம் பண்றது என்னங்கிறதா, தேசியனுடைய ஸ்தோத்திரங்கள், தேசிகனுடைய வியாசலகம், தேசிகனுடைய பாதுகா சாஸ்திரம், தேசிக பிரபந்தம். சாஸ்திரம் என்ன படிக்கிறோம்னா, தேசியன் பண்ண சத்தூஷணி, தேசியன் பண்ண சத்தம் உக்தா கலாபம், இதெல்லாம் படிக்கணும். வியாக்கியானம் என்ன படிக்கிறோம்னா, தேசியன் பண்ண சீபாஷ்ய வியாக்கியானம், அதிகன சாராவளி, இது மாதிரி தேசியன் பண்ண சதுஸ்லோகி பாஷ்யம், இதான் நம்ம படிச்சுருக்கோம். எல்லாம் எல்லாம் இன்னைக்கும் நிறைய பேருக்கு தேசியன்னா பல கிரந்தங்கள் பண்ணி கொடுத்துருக்கேன், ஞான கை கொடுத்துருக்கேன் தேசியன்னா வரைக்கும். அதனால யோகத்தை ஒரு கையில வச்சுருக்கேன், யோக கஷேமத்துக்காக தான் அவர் அவதாரம் பண்ணிருக்கேன். யோகத்தை ஒரு கையில வச்சுருக்கூடாது பந்தார் விரலி அப்படின்னு அவரை சொல்றது ஆச்சாரியர்கள் எல்லாருமே அப்படிதான், பந்தார் விரலி. அதுவும் விசேஷமான ஆச்சாரியர்கள் ராமானு பேர் தேசியன் மாதிரி இருக்கும்போது, உன் மைத்துனன் பேர் பாட, நாங்க இப்ப பாட போறோம், உன் பேர் பாட போறது இல்ல, உன் மைத்துனன் பேர்னு கிருஷ்ணனுடைய பேரை நான் பாட போறோம். நீ என்ன பண்ணணும் கேட்டா, செந்தாமரை கையா சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய், வளை சப்தம் போடும்படி நீ வந்து திறக்கணும். இங்கே திறந்து வாங்கும் சொல்லக்கூடாது, உன்னுடைய வளை சப்தம் வேணும் அப்படிங்கிற, கையில இருக்க வளை சப்தம் வேணுமா வந்து திறக்கும் போது. வளை சப்தம் வேணும், ஆச்சரியர்களுடைய வளை சப்தம் என்னன்னா அவருடைய வார்த்தை உபதேசங்கள். உயிர் முதலும் உடலாக ஓங்கி பயிர் வெண்ணை தாரணியோரும் தான், பயிரில் களை போல் அசுரரை காண்டான் தன், கையில் வளை போல் எம் ஆசிரியர் வாக்கு அப்படிங்கிற தேசியன் சொன்ன பாசுரம் தான். கையில் வளை போல் எம் ஆசிரியர் வாக்கு, இந்த ஆச்சாரியருடைய வாக்கு இருக்கும் இல்லையா, கையில வளை போல இருக்கு அப்படின்னு. அதான் செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப அப்படின்னா, நல்ல வளையில ஆபரணம் எதுக்காக கொடுக்குறேன், மங்கள்ய ஆபரணம் வளைங்கிறது, விவாகமாயி பர்த்தாவோட இருக்கார் அப்படின்னா கையில வளையோட இருப்பா. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் எல்லாம் என்னன்னு கேட்டா, பகவானோட கூட இருக்கா எல்லாரும் அப்படின்னு தெரியும். அதனால அது எப்படி தெரியும்னா, வலை என்னங்கிட்டா அவளுடைய வாக்கு வார்த்தை தான் அந்த ஆபரணம். கலை போல் அசுரரை காய்ந்தான், அசுரர்களை கலை போல அவளை களை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டான். அது மாதிரி இவ்வாளும் பிற மதங்களை களை எடுத்துட்டான். வகையில வலை இருக்கு, வலை போல், வலைன்னா கை வலைன்னு ஒருத்தம், தங்கம்னு ஒருத்தம், ரெண்டு அர்த்தம். வலை போல் எம் ஆசிரியர் வாக்கு அப்படிங்கிற, அப்படிப்பட்ட அந்த வலை தெரியும்படியாக, உங்களுடைய வாக்கு தெரியும்படியாக எங்களை வந்து எழுப்பணும், நீர் உபதேசம் பண்ணி எங்களை வந்து அஞ்ஞானம் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். செந்தாமரை கையால் நீர் உபதேசம் பண்றது, அந்த கையினாலே உபதேசம் பண்ணணும். கையினால எப்படி உபதேசம் பண்ண முடியும்னா, அதான் உபதேச முத்ரா அப்படின்னு. ஆச்சாரியர்கள்லாம் கையில எப்படி உபதேச முத்ரா வச்சுட்டு இருப்பான், இந்த உபதேச முத்ரா பார்த்தாலே ஞானம் வந்துருவான். அவங்க தேசியன் சொல்றார், ராமானுஜர் கிட்ட போய் உபதேசம் கேட்கணும்னா கூட அவசியம் இல்ல, அவர் உபதேச முத்திரையை பார்த்தாலே ஞானம் வந்துடும். ஏன்னா உத்கிரணத்தையும் உபனிஷத்துடமர்த்தம் சித்தே நிவேசையும் அல்பதியம் ஸ்வயன்னஹா பசியேம லக்ஷ்மணமுனே பிரதிபன்னஹத்தாம் உன்னித்ர பத்மசுபகாம் உபதேச முத்ராம். கையில உபதேச முத்திரை கையில வச்சிருக்காரு இல்லையோ, அது என்ன பண்றாரோ, உபதேச முத்திரையில இந்த கட்ட விரலும் அடுத்த விரலும் சேர்த்து வச்சுப்பான். அது ராமானுஜர் என்ன பண்றாரோ, அந்த உபதேச முத்திரை வச்சுட்டு அவர் வந்து அந்த கட்ட விரலையும் அடுத்த விரல் ஆள் கட்டி விரல்ந்து அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அப்படியே உபநிஷத்து உள்ளுக்குள்ள அலைஞ்சு பார்த்து அதுல இருந்து அர்த்தத்தை எடுத்து வந்துட்டார். கையில உனக்குள்ள அலைஞ்சு பார்க்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு விரலால் தானே பார்ப்பான், பார்த்து அந்த உபநிஷத்து அர்த்தத்தை கையில எடுத்து வந்துட்டார். சித்தே எலிவேசியும் எதிர்க்க யார் வராளோ அவன் மனசுல அதை ஃபிக்ஸ் பண்ண போறாரா, அதுக்காக அந்த வச்சுருக்காரு அல்பதியா உபதேச முத்திரை நேரம் வச்சிருக்காரு இல்லையா, நம்ம நேரம் போனோம்னா நம்ம நெஞ்சுக்கு நேரம் இருக்கு. அந்த உபதேச முத்திரை என்ன பண்ண போறாரு பாருனா, அவர் கஷ்டப்பட்டு எடுத்து ஒரு சாரத்தை எடுத்து வச்சிருக்க அதை நம்ம மனசுல வச்சிருக்க போறோம். அல்பதியாம் ஸ்வயன்னஹா பச்சியே மலக்குணமுனேஹே அப்படின்னு அழகா சொல்ற, அதாவது செந்தாமரை கை ஆச்சாரனுடைய கை அப்படிப்பட்டது. பெருமாளுடைய கை என்னன்னு கேட்டா தாமரை கை, ஆனா ஆச்சாரியனுடைய கை செந்தாமரை கை அப்படின்னு. ஏன்னா விசேஷம் நம்ம கிட்ட கூட அது அனுகிரகம் பண்றதாக இருக்கு. பெருமாள் உபாயம் பண்ணவாளுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு இருக்கும். யார் உபாயம் பண்றாரோ அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஆச்சாரியன் என்ன கேட்டான்னா உபாயமே பண்ண வைக்கிறவரே வருதான். ஏன்னா அது உபதேசங்கள் எல்லாம் பண்ணி நம்ம சுரூபத்தை நமக்கு தெரிய வைக்கிற. அதனால இவருடைய கையானது செந்தாமரை கையாக இருக்கும். ஒளியினாலே நம்ம சமஸ்தை எல்லாம் போக்கடிச்சு விசேஷ அர்த்தங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. இந்த உபதேச முத்ரா காஞ்சிபுரத்துல ஸ்ரீ ராமானுஜர் திருமேனியில உபதேச முத்ரா, தூக்குல்ல ஸ்ரீ வேதாந்த தேசியன் திருமேனியில உபதேச முத்ரா. அப்படி உபதேச முத்திரையோட அவ சேவை சாதிக்கிறா என்னன்னு கேட்டா நமக்கு க்ஷேமம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதைத்தான் செந்தாமரை கைன்னு சொல்ற. செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய், நீயே வந்து திறக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த பாசுரத்தில். அடுத்த பாசுரமும் இதே போல பாசுரம் தான் பார்க்கலாம். ஆழ்வாரும் பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.